கண்ணபுரம் செல்வ கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணபுரம் செல்வ கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணபுரம் செல்வ கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணபுரம் செல்வ கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணபுரம் செல்வ கவலையெல்லாம் மறப்பேன், திரு கண்ணபுரம் செல்வ கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன், கண்ணபுரம் செல்வ கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன், திரு கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். வண்ணவடி வடகை கண்குளிர காண்பேன், வண்ணவடி வடகை கண்குளிர காண்பேன், வண்ணவடி வடகை கண்குளிர காண்பேன், என்ன மேலாம் அவனில் இணையடியே எழுந்தேன், என்ன மேலாம் அவனில் இணையடியே எழுந்தேன், கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன், நித்திய புஷ்கரணி நீலிலே குளிப்பேன், நிமிர்ந்த கோபுரத்தை கண்டுகைகள் குவிப்பேன், நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன், நிமிர்ந்த கோபுரத்தை கண்டுகைகள் குவிப்பேன், நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன், நிமிர்ந்த கோபுரத்தை கண்டுகைகள் குவிப்பேன், உத்தலாவதக விமானத்தையே நினைப்பேன், உத்தலாவதக விமானத்தையே நினைப்பேன், உள்ளத்தில் அள்ளி வைத்தே உபகையிலே திளைப்பேன், உத்தலாவதக விமானத்தையே நினைப்பேன், உள்ளத்தில் அள்ளி வைத்தே உபகையிலே திளைப்பேன், கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். கருட மண்டபத்தை கடந்து தொடர்ந்திடுவேன், கருட மண்டபத்தை கடந்து தொடர்ந்திடுவேன், கண்ணாடி சேவை கண்டு கண்கள் கசிந்திடுவேன், கருட மண்டபத்தை கடந்து தொடர்ந்திடுவேன், உன் கண்ணாடி சேவை கண்டு கண்கள் கசிந்திடுவேன், பெருமான் சந்நிதி முன் சித்தாகி நின்றிடுவேன், பெருமான் சந்நிதி முன் சித்தாகி நின்றிடுவேன், பிறவி பிணி அறுத்து உலகை வென்றிடுவேன், பிறவி பிண்ணி அறுத்து உலகை வென்றிடுவேன். கண்ணபுரம் செல்வேன் கவலை எல்லாம் மறப்பேன். கெட்டழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். ஓம் நமோ நாராயணம், ஓம் நமோ நாராயணாய. எட்டகுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவே. எட்டை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன். கட்டிகளை தனக்கு கை கொடுப்பார் கண்ணன், கட்டியனை தனக்கு கை கொடுப்பான் கண்ணன், கட்டியனை தனக்கு கை கொடுப்பான் கண்ணன். கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்தே உய்வேன். கட்டியனை தனக்கு கை கொடுப்பான் கண்ணன், கற்பூரம் மணக்கின்ற கால் பிடித்தேன் உய்வேன். கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன். கண்ணனின் சந்நிதியில் என் நேரமும் இருப்பேன்.